ಯಸ್ಯ ವಾಕೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ತಟಾಪಟಲ ಭೀಷಣೆ ಸರಭಸಾಟ್ಟಹಾಸೋದ್ಭಟೇ ಸ್ಫುರತ್ಕೃತಿ ಪರಿಸ್ಫುಟ ಭೃಗುಟಿಕೇಪಿ ವಕ್ತ್ರೇ ಕೃತೇ ಕೃಪಾ ಕಪಟ ಕೇಸರಿಂದನು ಜಡಿಂಬದತ್ತಸ್ತನ ಸರೋಜ ಸದೃಶಾ ದಿಶಾ ವ್ಯತಿಭಿಡಜ್ಯತೆ ವ್ಯಜ್ಯತೆ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ಪು ನಾಂ ನೃಸಿಂಹಾವತಾರತ್ತೈ ಪತ್ತಿ பேசினோம். நிருசிம்ஹன் அவதாரம் பண்ண உடனே பட்டத்ரி அந்த நிலையை என்னால் வர்ணனை செய்ய முடியாது என்று ஒதுங்கிவிட்டார். ஆழ்வானோ அந்த சமயம் எப்படி இருந்தது என்பதை அருளி செய்தார். லோகம் முழுக்க ஸ்தம்பித்து போகிவிட்டது என்று அருளி செய்தார் ஆழ்வான். அடுத்த நிகழ்வு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ண எம்பெருமான் அடுத்ததாக தன்னுடைய சீற்றம் முழுவதையும் ஹிரண்யகசிபுவினிடத்திலே காண்பித்தார். கிருத்வாட்டஹாசம் கரமுத்கனோல்பணம் நிமீலிதாட்சம் ஜகிருகே மகாஜவஹாம் தம்சேன வேகம் சதச்சந்திரவத்மபிஹ சரந்தமச்சித்ரமுபரியதோ ஹரிஹ விஷ்வக்ஸ்ப்ருவந்தம் கிரஹணாதுரம் ஹரிஹ வியாலோ யதாகும் குலிசாட்சதத்வஜம். உடனே பிடிச்சுட்டேரம் ஹிரண்யகசிபு இப்படி நிருசிம்ஹனா அவதாரம் பண்ண அடுத்த உத்தர க்ஷணத்துல அதிவேகமாக கழுகு வேகத்துல இது அப்படியே ஆகாசத்துல போயிட்டு இருக்கிற கழுகு தொபில்னு கீழே குதிச்சு கீழே இருக்கிற வஸ்துவ பிராணி அது அப்படியே பிடிச்சுன்றோம். அது என்ன ஒரு க்ஷணம்தான் அதுக்கு ஆகும். அந்த வேகத்துல பெருமாள் அப்படியே ஹிரண்யகசிபுவை பிடிச்சுட்டேரம். கிரண்யகசிப்பு பிடிச்சுட்டதோட மாத்திரம் இல்ல, அவன் மாற பழந்து அந்த ரத்தம் அப்படியே வெளியில வருது. தன்னுடைய நகத்தால பிளந்து எடுத்து அதுவும் வாசப்படி இல்ல, உள்ளேயும் இல்ல வெளியும் இல்லாத ஒரு சந்தியா காலத்துல நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ணி கிரண்யகசிப்புவை வதம் பண்ணார் என்று சொல்லுகின்றார். அங்கேயும் அந்த நிருசிம்ஹன் அவதாரம் பண்ணி வதம் பண்ணச்சேயும் இருக்கிற ஒரு அழக பாக்கிற அதை அனுபவிக்கிற ஆழ்வான் பிரதிகிருதித தைத்திய வட்சஸ்தலி சமுத்த ருதிரச்சடா சுரித பிம்பிதம் ஸ்வம் வபுஹு விலோக்கிய. நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ணி அந்த நகத்தால ஹிரண்யகசிபுவினுடைய மார்ப கிழிக்கிற, அந்த கிழிச்சா ரத்தம் அப்படியே பொளந்துட்டு பீச்சுண்டு வெள்ளம் வருது, ரத்த வெள்ளமா இருந்துட்டு இருக்கு. அந்த ரத்த வெள்ளத்துல பாக்கிற பார்த்தா இவருடைய பிம்பமே தெரியறோம். அதுல அப்படியே நிருசிம்ஹனுடைய முகம் ஒரு சிம்ஹத்தினுடைய முகம் தெரியறோம். இந்த சுனை நீர்ல மடுவுல இது எட்டி பார்க்கும், சிங்கம் மாதிரி இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் எட்டி பார்க்கும். எட்டி பார்த்தா அது உள்ளுக்குள்ள இதனுடைய ஒரு பிரதிபிம்பம் தெரியறத பார்த்தோன்னா இதுக்கு கோபம் வந்துருமா. அதே மாதிரி இவர் நிருசிம்ஹாவதாரம் தானே பண்ணிருக்கேன், இவர் சிம்ஹாவதாரம் சிம்மமா இருக்கிற அப்படின்னாலே இவருடைய திருமுக மண்டலம் அந்த ரத்த வெள்ளத்துல தெரியறதுதான் தெரிஞ்ச உடனே இன்னும் கோபம் அதிகமா போயிடுதான். அதிகமா போய் இன்னும் வேக வேகமா ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ற என்று சொல்ற. இப்படி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த சமயத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருந்த நிலை பார்த்தோம்னாக்க அதி பயங்கரமாக இருந்தது. இதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாலாம். யார் என்ன பண்றதுன்னே தெரியல. லோகம் மொத்தம் அப்படியே ஒரு விதத்துல ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணிடுற, ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணிடுற பெருமாள்ன்றதுனால ஒரு விதத்துல சந்தோஷம். ஆனா அந்த பெருமாளுடைய அவதாரத்துல இருக்கிற கோபத்தை பார்த்தோம்னா அது அப்படியே அண்ட கட்டாக்கம் மொத்தமே நடு நடுங்கிறது தான். பிரம்மாவிலேருந்து ருத்ரன், பிரம்மா ருத்ரன், இந்திரன், ரிஷிகள், பித்ருக்கள், சித்தாள், வித்யாதரால், நாகாள், சாரணாள் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பிரகஸ்பதி, பிரஜாபதி, மனு, கந்தர்வா, யக்ஷன், இப்படி கிம்புருஷாள், வைத்தாலிக்காள், கிண்ணராள், இப்படி மொத்த பேரும் பயந்து போய் பிரார்த்தனை பண்றாளாம். யோ எப்படியானா இந்த பெரிய ஒரு அதி பயங்கரமான ஒரு ரூபத்தை நீங்க பெருமாள் மறைச்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றாளாம். யாருடைய பிரார்த்தனைக்கும் பெருமாள் செவி சாய்க்கலையா, அப்படியே இருந்துருக்காராம். இந்த வேகத்தை பாக்குறது, லோகமே தப்பிக்கிறத பார்த்த உடனே சரி இதுக்கு என்ன வழியா இருக்கும், பெருமாளுக்கு அந்தரங்கமா இருந்துருக்கிற பிராட்டிய சொல்லுவோம்னு சொல்லி பிராட்டியின் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். நீ போய் அந்த நிருசிம்மனாக அவதாரம் பண்ணிருக்கிற எம்பெருமான சாந்தோவச்சனம் சொல்லி அவருக்கு சீற்றத்தை தணிக்கணும்னு சொல்லி சொல்றாளாம். சாட்சாத்ரீ பிரேஷிதா தேவீஹி திருஷ்டா தன் மகதத்பூதம் அதிருஷ்ட ஸ்ருத பூர்வத்வாது சாநோபேயாயசங்கிதா. பிராட்டி எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா, இப்பவும் பிரியாதவள் தான். ஆனாலும் இந்த புராணத்துக்கு இதிகாசத்துக்காக சொல்லச்சே அந்த பிராட்டி பிரார்த்தனை பண்றாளா, பிராட்டி இடத்துல சொல்றாளா இவா மொத்த பேரும் நீ போய் அந்த நிருசிம்மனை சாந்தோவச்சனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாளா. சொல்லச்சே சொல்றா என்னால கூட முடியும் தோணல, இது என்ன காரணம் என்று கேட்டா இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கோரமான அதி பயங்கரமான ரூபத்தை நான் பார்த்ததே கிடையாது, ஆகையால என்னால இது முடியாது போல தோன்றதுன்னு சொன்னாளா. அப்ப யாராலதான் இது முடியும், இந்த அவதாரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற பிரஹ்லாதனையே அனுப்பிச்சு வைப்போம், அப்போ ஏதானா ஒரு வழி பிறக்கிறதா பார்ப்போம்னு பிரஹ்லாதன் அனுப்புறாளாம். பிரஹ்லாதன் இவர்கள் வார்த்தையை கேட்டு, பிரம்மா முதலிய தேவதைகளுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே போய் ததேதி சனகை ராஜன் மகாபாகவதோர் பகாம் உபேத்ய பூமி காயேன விதிருத்தாஞ்சலி. கைய கூப்பிண்டு நிருசிம்மனுடைய திருவடி வாரத்துல அப்படியே தொபில்னு விழுந்துடுறாம். என்ன வார்த்தையெல்லாம் மகர்ஷி போட்டிருக்கேன்னு பார்க்கணும். மகாபாகவத அர்பகா அப்படின்னு பிரஹ்லாதனுக்கு விசேஷனம் போட்டிருக்கு. பிரஹ்லாதன் ஒரு குழந்தை, இவ்வளவு பெரிய தேவதைகளெல்லாம் முடியாத ஒரு காரியத்தை ஒரு குழந்தை சாதிச்சு கொடுக்குறது. அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தைன்னா மகாபாகவதனாக இருந்திருக்கிற குழந்தை, சாதாரண குழந்தை இல்ல. பாகவதம் எம்பெருமானிடத்திலேயே என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே என்று ஒரு கணமோ ஒரு முகூர்த்த காலமோ எம்பெருமானன் நினைக்காத விட்டால் அந்த கணமும் அந்த முகூர்த்தமே பெரிய ஆபத்து வந்துடுத்து, பெரிய அழிவு வந்துடுத்து, ஆகையால அது வீணா போயிடுத்து என்று நினைக்கக்கூடிய மகாபாகவதன் இந்த பிரஹ்லாதன். இவர் போய் அவரை போய் சேவிக்கிறார். அவர் விழுந்து சேவிஞ்ச உடனே சொபாத மூலே பதிதம் தமத் பகம் விலோக்கிய தேவஹா கிருபயா பரிப்ளுதா உத்தாப்பிய தச்சீர்ஷ்ண்ய ததாத் கராம்புஜம் காலாஹி வித்ரஸ்ததியாம் கிருதா பயம். அந்த குழந்தை போய் சேவிக்கிறது, சேவிச்ச உடனே நிருசிம்மன் அந்த குழந்தைய அப்படி தூக்குறான், தூக்கி தலை மேல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றான், அனுகிரகம் பண்றான். இது யாருக்கு கிடைக்கும், இது பிரஹ்லாதன் ஒத்தனுக்கு தான் கிடைக்கும். அவருடைய சீற்றம் முழுக்க உடனே தணிஞ்சு போயிடுது என்று சொல்ற. இப்ப நிருசிம்மாவதாரத்தினுடைய ஒரு சில ரகசியங்களை பார்க்கணும். நிருசிம்மாவதாரத்துல வரைச்சே பெருமாள் எதுக்கு நிருசிம்மனாக அவதாரம் பண்ணேன் என்பது பார்க்கணும். ஹிரண்யகசிப்பு பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணச்சு என்ன பண்ணுன்னா தனக்கு மிருத்யு எப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. தனக்கு மிருத்யு பிரம்மாவனாலே சிருஷ்டி பண்ணப்பட்ட பூதங்களால வரக்கூடாதுன்னு சொல்லலாம். பெருமாள் பிரம்மாவனால சிருஷ்டி பண்ணப்பட்டவர் இல்லை. ரெண்டாவது, நாந்தர்பகி திவானக்தம் அந்யஸ்மாத் அபி சாயுதைஹி, உள்ளையோ வெளியிலையோ நான் போ எனக்கு மிருத்யு வரக்கூடாது, இரவுலையோ பகல்லையோ எனக்கு மிருத்யு வரக்கூடாதுன்னா உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை வாசப்படியில் இவனுக்கு மிருத்யு. பகல்லையும் இல்லை ராத்திரியும் இல்லை பிரதோஷ காலத்தில் சந்தியா காலத்தில் மிருத்யு. ந பூமோ நாம்பரே மிருத்யு ந நரைஹி ந மிருகைரப்பி, எனக்கு பூமியிலையும் மிருத்யு வரக்கூடாது ஆகாசத்திலையும் மிருத்யு வரக்கூடாதுன்னா ரெண்டும் இல்லை இவர் மடியில மிருத்யு வந்துடுது. பிரசம்மனுடைய மடியில நாம்பரைஹி நரைஹி ந மிருகைரப்பி அப்படின்னா தேவத நரங்களால் மனுஷங்களால மிருத்யு வரக்கூடாது மிருகங்களால வரக்கூடாது தேவதைகளால வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா யாரும் இல்லை மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை ரெண்டுமா இல்லாததாக இருந்துருக்கிற ஒரு அத்தியாச்சரியமான திருமேனி. இந்த திருமேனியினால இப்படிப்பட்ட எம்பெருமானால மிருத்யு வந்திருக்கு. இப்படி அவதாரம் பண்ணவர் அந்த நிருசிம்ஹாவதாரத்துக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டா, பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ரான் ரிசிம்ஹகுஹனாம் அதி ஜக்முஷஸ்தே என்பதாக, பக்தனாக இருந்திருக்கிற ஒரு அரக்கர் குலத்து சிறுவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் ரிசிம்ஹாவதாரம் பண்ணார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேவதை எத்தனை பேருடைய வாக்க சத்தியமாக்கணும்ன்றதுக்காக ரிசிம்ஹன அவதாரம் பண்ணேன்றதை பார்க்கணும். பிரம்மா கொடுத்து இவர் பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண முடியும், அத பண்ணல. ஏன் பண்ணலன்னா பிரம்மாவனுடைய வார்த்தை போய் பிரம்மா கொடுத்த வரன் பொய்யாக கூடாதுன்றதுக்காக அவர் என்னென்ன கிளாஸ் போட்டாரோ அது மொத்தத்தையும் ஹிரண்யகசிபு கேட்டானோ அது எதிலையும் மாட்டிக்காமல் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு விதத்துல ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிருக்கேன். ரெண்டாவது, ஹிரண்யகசிபனுடைய மனைவி கயாதுன்னு பேரு, பிரஹ்லாதனுடைய அம்மா, அவளுக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணிருக்கேரு உனக்கு பிறக்க போற குழந்தை பரம பாகவதனாக இருப்பான், அவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆவான் என்று நாரதர் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக இந்த குழந்தைய அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணார். மூணாவது, பரம பாகவதன் மகாபாகவதோ அர்பகஹான்னு சொல்லி சொன்ன மகர்ஷி வாயாலேயே சொன்ன இந்த சின்ன குழந்தையினுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு ஹிரண்யகசிப்பு கேட்கிறான். நீ இருக்கு எங்குமுடன் கண்ணன்னு சொன்னையே இங்கு இருக்கானான்னு கேட்கச்சே ஒரு ஸ்தம்பத்தை காண்பிச்சு கேட்கச்சே அந்த ஸ்தம்பத்திலையும் தான் இருக்கிறத காண்பிக்கிறான். அதுக்காக அவதாரம் பண்ண. இது எல்லாத்த காட்டிலும் இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் நான். இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணச்சே முகம் நரசிம்ம சிங்கமாகவும் உடம்பு ஒரு மனுஷனாகவும் இருந்தா இது பார்க்கறதுக்கு அழகாவா இருக்கும். இது பார்த்தோம்னா இந்த பொம்மையெல்லாம் இப்ப மூஞ்சில மூடிட்டு ஒரு இதை போட்டு முகத்தை மாத்திரம் மூடிட்டு காண்பிக்கிற மாதிரி ஒரு பொம்மையினால ஒரு மாஸ்க்னு போட்டுக்கிறாள், அந்த மாதிரி தானே இருக்கும், பார்க்கறதுக்கு கோரமா தானே இருக்கும். இதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு ஒரு சங்க வருது. அதுக்கு பட்டர் சாதிக்கின்றார் ஆச்சரியமாக. பட்டருடைய ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமானது. நிருஹரிதசயோ பஷ்யன் உற்பத்திகம் கடனாத்பூதம் நரமுத ஹரிம் திருஷ்ட்வா ஏகைகம் சமுத்விஜதே ஜனஹ இதி கில சிதாட்சீரன்யேன சங்கமிதாங்ககம் ஸ்புட சட மகாதம்ஷ்ட்ரம் ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மகே. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ரங்கேந்திர சிம்ஹம் ரங்கநாதன சிம்ஹமாக நரசிம்ஹனாக அனுபவிக்கிறார் பட்டர். நாம்போ இயற்கையில இருக்கக்கூடியது. அதாவது ஒரு சிங்கத்தை பார்த்திருந்தோம்னா கொஞ்ச நாள் பார்க்கணும்னா சிங்கத்தை பார்க்கலாம், பாக்கிறதுக்கு அழகா இருக்க மாதிரி இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம், அப்புறம் கிட்ட போக முடியாது, அது பயமா இருக்கும், ஏதோ போனோம்னா சரி வேற மிருகத்தை பார்க்கலாம் வேற போகலான்னு போயிடும். அதே மாதிரி மனுஷனை பாக்குறோம், அந்த மனுஷனை பார்க்கச்சே தனித்தனியா பார்த்தோம்னா எவ்வளவு நாய் மனுஷனா பார்த்துட்டு இருக்கிறது, ஆகையால வெறுப்படைஞ்சு போயிடுவோம். இப்போ சிம்மமாகவும் மனுஷனாகவும் சேர்ந்து ஒரு அழகை நாம பார்க்கறோம். இப்படி சிம்மமாகவும் சேர்ந்து மனுஷனாகவும் இருந்திருக்கிற சேர்ந்து இருக்கிற அழகு எப்படிப்பட்ட அழகா இருக்குன்னு கேட்டா, சிதக்ஷீரன் நியாயேன, சிதாட்சீரன் நியாயேன அப்படின்னா, சிதாட்சீரன் நியாயம்னாக்க வெறும் பாலை சாப்பிடணும்னாக்கா அது நல்லா இருக்காது, வெறும் சர்க்கரையை சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, அது ஒரு சமயத்துல இல்லைன்னா ஒரு சமயம் தகட்டி போயிடும். ஆகையால சர்க்கரையும் பாலும் கலந்து சாப்பிட்டா அது ஒரு சுவாரஸ்யமா இருந்துருக்கும், ஒரு அனுபவம், விசேஷமான ஒரு ரசத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ரசத்தை எம்பெருமான் இப்ப நமக்கு கொடுத்துருக்கேன். திருமுக மண்டலம் சிம்மரூபமாகவும் திருமேனி மனுஷ ரூபமாகவும் இருந்து நரசிம்மனாக எழுந்தருள் இருந்து சேவதாக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையை கணிசித்தே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேனா, அழகியான் தானே அறியுருவன் தானே, அழகியான் தானே அருவன் தானே என்று அருள் செய்கிறார். இவர் அழகியாக இருந்திருக்க, இவர் தான் அழகிய சிங்க. அழகியான் தானே அறியுருவன் தானே, பழகியான் தாளே பணிமின்னே, குழவியாய் தானேழுலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே, மீனாய் உயிரளிக்கும் வித்து. இப்படி இவர் அழகிய சிங்கராக எழுந்தருளி இருந்திருக்கார் என்பதை அனுபவிக்கின்றார் பட்ட. ஆகையாலதான் நரசிம்மனுக்கு அழகிய சிங்கர் என்கிற திருநாமம். அந்த அழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதித்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுகின்றார். அப்பேற்பட்ட அழகிய சிங்கருடைய கடாட்சத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்திக்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.